எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு. புது உறவு புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே. எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு. புது உறவு புது நினைவு, தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே.